பெரும் வாழ்நாளே. பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், இருமனம் சுகம் பெரும் வாழ்நாளே. பூபாலம் இசைக்கும் மழை நீராட தோகை மயில் வாராரோ. இத்திக்கும் இதழ் முத்தங்கள் அது பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், இருமனம் சுகம் பெறும் வாழ்நாளே. பூபாலம் இசைக்கும் அம்மம்மா அந்த சொர்க்கத்தில் சுகம் நன நன நன நன.